الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا علي لا تبي النظرة النظرة فإن لك الأولى وليست لك الآخرة. رواه أحمد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்த நம்பினால், சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை துயந்த அல் அஸ்ஹாபுகள் தாபியங்கள் தமது தாபியங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நெல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹுவினுடைய மாளிகையில் எத்திக்காவுடைய நியத்துடன் விட்டிருக்கும் எனதரமே சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நெல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா எம் அனைவர்களுக்கும் உயர்ந்த தீனுல் இஸ்லாம் என்ற சிறந்த மார்க்கத்தை அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா அருளியிருக்கின்றான். எனவே உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருவர்களும் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தனது சிந்தனையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முழுமையான வழிகாட்டல்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக மிக தெளிவாக முழுமையான முறையில் விரிவாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா காட்டி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய நெல்லடியார்களே, இந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமானவர்களும் தனது சிந்தனையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, தனது வாழ்க்கையினுடைய நடைமுறைகளுக்கு அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறை பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இன்று காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் மேற்கத்திய வாதிகளுடைய பயங்கரமான நச்சு கருத்துக்களும் அவர்களுடைய சிந்தனைகளின் மூலமாக சலவை செய்யப்படக்கூடிய அமைப்புகளும் இன்று முழு உலகளாவிய ரீதியில் பயங்கரமான முறையில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சவால் மிக்க ஒரு காலத்திலே நாம் அனைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேற்கத்தியவாதிகளுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் எதனை அடிப்படையாக கொண்டு அமைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் நாசா போன்ற நிறுவனங்களின் மூலமாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக வெளியிடக்கூடிய அறிக்கைகளின் மூலமாகவும் ஒளித்திரை நாடாக்களின் மூலமாக அவர்கள் பார்க்கக்கூடிய விடயங்களை வைத்தும் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நம்பிக்கையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எமக்கு இக்காலத்திலும் எமது சிந்தனைகள் ரீதியாக ஏற்படக்கூடிய சில சிதைவுகளுக்கு உண்மையான தெளிவான விளக்கங்களை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு அழகாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் முழு உலகளாவிய ரீதியிலும் எமது இஸ்லாமியர்களிடத்தில் பாரிய ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஈமானில் பலவீனவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட 2012 பனிரெண்டாம் மாதம் 21ஆம் தேதி உலகம் அழிந்து விடும் என்று முழு உலகத்திலும் பரவலாக ஒரு செய்தி தகவலை அவர்கள் விட்டிருந்தார்கள். அதனூடாக எமது இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய பலகீனர்கள் கூட சிலர் பயந்தவர்களாக, பீதி படைந்தவர்களாக, நடுங்கியவர்களாக, ஏனைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் எஸ்எம்எஸ் ஊடாக, போன் ஊடாக அவருடைய தகவல்களை அறிவித்த நிலைகளையும் நாம் கண்டுகொண்டிருந்தோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான நேரங்களில் குர்ஆன் ஹதீஸ் எங்களுடைய சிந்தனைகளை எவ்வாறு அது கட்டுப்படுத்துகிறது, எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற முழுமையான தகவல்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்க்குகிறோம், காலத்துக்கு காலம் எமது இஸ்லாமியர்களுடைய சிந்தனைகளை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகளில், எமது ஆடைகள், கலாச்சாரங்கள், அனைத்து விடயங்களிலும் யூத கிறிஸ்தவர்களுடைய மேற்கத்தியவாதிகளுடைய சிந்தனைகளின் மூலமாக மாசுபடக்கூடிய நிலைகளை நாம் காலத்தில் கண்டுகொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அதை முன்வைத்திருக்கிறார்கள். கியாமம் வந்திமிக்கக்கூடிய நேரத்தில் முழு உலகத்திலும் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களை இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலக்க செய்வதற்காக வேண்டி பாரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களும் அவருடைய கலாச்சாரங்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு, அவருடைய சிந்தனைகளை தலைமையில் எடுத்து நடப்பதற்கு முற்படுவார்கள் என்ற பயங்கரமான எச்சரிக்கையை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிடக்கூடிய நேரத்தில், லதத்தபியன்ன சுனன மன் கான கபலகும் சுபரன் வ சுபரா வ திராஅன் வ திராஅ. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனது பிற்காலத்தில் தோன்றக்கூடிய இஸ்லாமியர்கள், மேற்கத்தியவாதிகள் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக அடியெடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால், சான் சானாக ஒவ்வொரு முளம் முளமாக அந்த யூத கிறிஸ்தவர்களை போன்று இஸ்லாமியர்களும் பின்துயர ஆரம்பிப்பார்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுல் குறிப்பிட்டது மாத்திரமல்ல, ஒரு மிக ஒரு உபமானத்தின் மூலமாக யூத கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பின்துயருவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தொடரலை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில், உடம்பனுடைய பொந்தில் அந்த யூத கிறிஸ்தவர்கள் சென்றாலும் எமது இஸ்லாமியர்கள் அதிலும் நுழைந்து விடுவார்கள் என்பதாக அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பினுடைய பொந்தை இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடம்பினுடைய துவாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம், மனிதர்களுக்கு அதற்குள் நுழைய முடியாது. அப்படியாக இருந்தால் ஏன் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் உடம்பினுடைய பொந்தை இந்த இடத்திலே ஓமானமாக சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹதிஸீங்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாம் பொதுவாக அரேபியர்களுடைய பண்டைய காலங்களில் அவர்களுடைய மரபுகளில் காலில் பகாயும் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய நீதிபதி உடும்பை அவர்கள் உதாரணமாக குறிப்பிடுவார்கள். எவ்வாறு காட்டிலுள்ள மிருகங்களுக்கு ராஜா சிங்கத்தை குறிப்பிடுவதை போன்று காலில் பகாயும் மிருகங்களுடைய நீதிபதி உடும்பு என்று அரேபியர்களுடைய பண்பாடிலே அன்றைய காலத்திலே அவர்கள் குறிப்பிடுவார்கள். இதனால் அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பனுடைய பொந்து என்ற இந்த விடயத்தை ஏன் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்? யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதனை சிந்தனையாக, எதனை அவர்கள் இஸ்லாமியர்களை வழிகெடுப்பதற்காக தீர்வாக அதை முன்வைக்குகிறார்களோ, அதை ஒரு ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்தில் அல்லது ஒரு நீதிபதியின் மூலமாக வெளியிடக்கூடிய அந்த தீர்ப்பை, சட்டத்தை வலின்மேல் எடுத்து நடப்பதை போன்று எமது இஸ்லாமியர்களும் யூத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களுடைய அபிப்பிராயங்களை, அவருடைய வாழ்க்கை முறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடும் என்ற ஆழமான கருத்தை ஹரீஸ்களை வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சமகாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எமது இஸ்லாமிய தலைவர்கள், எமது இஸ்லாமிய எத்தனையோ நாடுகள் தனது உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய விடயங்களுக்கு அந்த யூத கிறிஸ்தவர்களை தலைவர்களாக, அவர்கள் சொல்லக்கூடிய அபிப்பிராயங்களை தலைமையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இன்று இஸ்லாமியர்கள் மாறியிருக்கிறார்கள் என்றால், அர்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துலாம்பரமாக, எவ்வளவு தெளிவாக அர்மி நபி அவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நிலடியார்களே, இவ்வாறு நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றல்ல ஏராளமான விடயங்கள் எமது இஸ்லாமியர்கள் மாற்று மதத்தவர்களுடைய அந்த யூத கலாச்சாரத்தினுடைய அந்த சிந்தனையை உள்வாங்கக்கூடியவர்கள் ஏராளமாக இன்று முழு உலகத்திலும் அவர்களுடைய அந்த யூத கலாச்சாரத்தினுடைய அந்த காற்று அது வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நிலடியார்களே, இதனாலதான் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய எமது கலாச்சாரம், இஸ்லாமிய எமது போக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் நாம் இருக்கின்றோமா? எமது பெண்கள் இருக்கிறார்களா? எமது வாலிபர்கள் இருக்கிறார்களா? எமது சிறார்கள் எமது வீட்டில் எவ்வாறு அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், எவ்வாறு அவர்கள் தர்பியத் கொடுக்கப்படுகிறார்கள் என்ற நிலையை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திப்பது இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடாக, ஒரு கடமையாக இருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரீதியில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்களை அழிவு நாசகரத்தில் ஆழ்த்துவதற்காக வேண்டி பயங்கரமான நச்சுக்கருத்துக்களை இன்று அவர்கள் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய வாலிபர் பெண்களிடத்திலும் இஸ்லாமிய வாலிபர்களிடத்திலும் அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியில் இன்று அவர்கள் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், எமது வாலிப பெண்கள் எவ்வாறு வீட்டில் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள், எவ்வாறு அடக்கமாக, எவ்வாறு ஒழுக்கமாக, எவ்வளவு கண்ணியமாக வீட்டிலே வெட்கமுள்ளவர்களாக முடங்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் இன்று காண நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நிலடியார்களே, இந்த சிந்தனையை, இந்த மேற்குலக கலாச்சாரத்தை உலகத்திலே அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி பெண்கள் அவர்களும் சுதந்திரமாக உலகத்திலே நடமாட வேண்டும், அவர்களுக்கும் அல் ஹுர்ரியா தாமா கொடுக்கப்பட வேண்டும், பூரணத்துவமான சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குரலை எழுப்பி அவர்கள் பல சரித்திட்டங்களை தீர்த்தி அதற்காக இஸ்லாமியருடைய சிந்தனையின் மூலமாக அந்த கருத்துக்களை சொல்லி வைத்து இன்று முழு உலகத்திலும் அவர்கள் இதை வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ரீதியில் முதலாவது பெண்களுடைய அந்த ஒழுக்க நெறியில் ஒரு மாசுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் சுதந்திரமாக வேண்டிய இடங்களில், வேண்டிய பஜாரில், வேண்டிய தெருக்களில் தனிமையாக நடமாடலாம், பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்ற இந்த கலாச்சாரத்தை மேற்கத்தியவாதிகளுடைய, ஐரோப்பாவாதிகளுடைய இந்த கலாச்சாரத்தை பெண்களுக்கு மத்தியில் அதை புகுத்த வேண்டும், அதை நுழைவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் யூத தலைவர்களாக இருந்தவர்கள் மிசுருடைய நாட்டிலிருந்து காசிம் அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பிரான்சிலே அவர்கள் அழைப்பித்து அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் மூலமாக செலவு செய்யப்பட்டார். அதற்கடுத்ததாக அவர் அந்த மிசுருடைய நாட்டிலே வந்து தஹரீருல் மரஹா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நூலை எழுத ஆரம்பிக்கிறார். அதிலே பெண்கள், அந்த மேற்கத்திய பெண்களாக, மேற்கத்திய உலகத்திலே வாழக்கூடிய பெண்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் ஆடை அணிகிறார்கள், அவர்கள் நடனமாட வேண்டும், அவர்கள் அதாவது அரைகுறை ஆடை அணியலாம், அவர்களுக்கும் பஜாரில் செல்ல முடியும், அவர்களுக்கும் தொழில்களை புரிய முடியும் என்ற அந்த கருத்துக்களை, அந்த மேற்கத்தியவாதிகளுடைய நச்சுக்கருத்துக்களை அவருடைய அந்த நூலாக்கத்திலே நுழைவித்து அந்த மிசுருடைய நாட்டில் பெண்களுக்கு மத்தியில் அந்த யூத கலாச்சாரத்தை புகுத்திய வரலாறும் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. அதுக்கடுத்ததாக ஃபஹ்மி முர்கிஸ் என்று சொல்லக்கூடிய மனிதரும், இவரும் அல் மர்ஆ ஃபி ஸரக் என்ற மேற்கத்திய உலகத்தில் பெண்கள் எப்படி வாழ்கிறார்கள், எனவே எமது நாட்டிலும் எமது மிசுறு நாட்டிலும் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்களையும் நடனமாடுவதற்காக அவர்களும் இசை நடனங்களை ஆட வேண்டும் என்று இந்த கலாச்சாரத்தை அன்றைய காலங்களிலே இப்படியாக யூத கிறிஸ்தவருடைய சிந்தனையின் மூலமாக சலவை செய்யப்பட்டு இந்த ஃபஹ்மி முர்கிஸ் என்று சொல்லக்கூடிய மனிதரும் இப்படியான கருத்துக்களை முன்வைத்தார். கடைசியாக சர் ஜஹ்லூல் என்று சொல்லக்கூடிய மனிதர், இவரும் அந்த மேற்கத்தியவாதிகளின் மூலமாக ஒரு இஸ்லாமியனாக இருந்தவன் என்றாலும் இவருடைய சிந்தனையும் யூத கலாச்சாரத்தின் மூலமாக அவரும் சலவு செய்யப்பட்டு இறுதியாக அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் மூலமாக இஸ்கந்தரியாவினுடைய துறைமுகத்தில் அங்கே வரவேற்பு செய்யப்படுகிறது. அவரை ஆண்களும் பெண்களுமாக, அங்கே பெண்கள் அவர்கள் ஹிஜாப் அணிந்தவர்களாக மிஸ்ருடைய நாட்டிலே ஆரம்ப கலாச்சாரம் இருந்தது. ஆக இப்படியாக ஆண்களும் பெண்களும் இந்த சாது ஜஹ்லூல் என்று சொல்லக்கூடிய மனிதரை வரவேற்பதற்காக துறைமுகத்தில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முதலாவதாக அந்த மனிதன் வந்து ஒரு பெண்ணினுடைய ஹதா சோராவி என்ற பெண்ணினுடைய அவள் அணிந்திருந்த அந்த ஹிஜாபை, அந்த முகமுடியை அவர் அங்கே கலட்டிவிடக்கூடிய நேரத்தில் அவருக்கு உதவியாக ஒரு மனிதர் கையை தட்டுகிறார். அங்கிருந்த அனைவர்களும் கைதட்டி அதை வரவேற்கக்கூடிய நிலை. பெண்களை அதாவது முகத்தை திறக்க வேண்டும் என்று அந்த கருத்தை செயல் ரீதியாக அங்கே செயற்படுத்த ஆரம்பித்த வரலாறுகளும் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. இதை கொண்டு இராக்கிலும் பல மனிதர்கள் பெரும்பெரும் கவிதைகளை, பெரும்பெரும் பாடல்களை படிக்கக்கூடிய, நடனமாடக்கூடிய இரண்டு இஸ்லாமியர்களின் மூலமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பெண்களும் நடனமாட வேண்டும், பெண்களும் ஆடல்கள் பாடல்களை ரசிக்க வேண்டும், பெண்களும் சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் அவர்கள் சுற்றி திரிவதற்கு முழு சலுகையும் வழங்க வேண்டும் என்று அந்த செய்திகளை அவர்களும் தகவல்களை முன்வைக்கக்கூடிய அடிப்படையில் யூத கலாச்சாரத்தின் மூலமாக சலுகை செய்யப்பட்டு எமது இஸ்லாமிய தலைவர்களின் மூலமாக இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுதான் இன்று முழு உலகத்திலும் ஆண்கள் பெண்கள் என்ற அந்த கலவன் பாடசாலைகளையும் கலவன்களையும் ஆண்கள் பெண்கள் சரளமாக தொழில் புரியக்கூடிய இடங்களிலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் செல்லலாம் என்ற அந்த கருத்து சரளமான முறையில் எமது இஸ்லாமிய பெண்களிடத்திலும் இவ்வாறான சிந்தனைகள் ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்டுகொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இது முழுமையாக தடுக்கப்பட்ட விடயம். யூத கலாச்சாரத்தினுடைய சிந்தனைகள் இன்று உள்வாங்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் மகரமான பெண்கள் அங்கே வீட்டிலே வாழக்கூடிய நேரத்தில் எந்தளவுக்கு ஆண் பெண்கள் பக்குவமாக தேனுதலாக அங்கே வாழ்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, ஜினாவினுடைய காற்று பயங்கரமாக வீசிக்கொண்டிருக்கிறது. கையடக்க துறை வீசியின் மூலமாக, இன்டர்நெட் ஊடாக, பேஸ்புக்கினூடாக ஆண்கள் பெண்கள் இரண்டர கலக்கக்கூடிய ரகசிய பேச்சுவார்த்தைகளை இரவு நேரங்களில் தனது அறைப்பில் இருந்து அந்த இளம் பெண், அந்த வாலிப பெண் மாற்று மதத்தவர்களுடன் அல்லது எங்களுடைய அந்நிய ஆடவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பயங்கரமான நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, ஒவ்வொரு இஸ்லாமியனும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த யூத கலாச்சாரத்தினுடைய சிந்தனையின் மூலமாக எமது பெண்கள் சமூகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை செம்மைப்படுத்தி இவர்களை இஸ்லாத்தினுடைய கண்களாக, இஸ்லாத்திலே சிறந்த பெண்களாக மாற்றியமைப்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய, ஒவ்வொரு தகப்பன்மார்களுடைய பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண் இரண்டர சேரக்கூடாது என்ற விடயத்தில் எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு பேணுதலாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் ஏழு வயதுடையவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகையை அவர்களுக்கு ஏவுங்கள். அதே போன்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வதரிபு அலைஹா வஹும் அபனாஉ அஸ்ரின், அவர்கள் பத்து வயதுடையவர்களாக இருக்கிறார்கள், தொழுகையை விடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அடித்து அவர்களை செம்மைப்படுத்துங்கள், அவர்களுக்கு தர்பியாவை கொடுங்கள், அவர்களுக்கு அவருடைய விருப்புகளிலே நீங்கள் வேறுபடுத்துங்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கிடையில் விருப்பிலே வேறுபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இன்று ஆண் பெண்கள் சரளமான முறையில் இரண்டர கலக்கக்கூடியவர்களாக, அவர்கள் சரளமாக பேசக்கூடியவர்களாக, வீடுகளுக்கு வந்து போகக்கூடிய நிலைப்பாடுகள், தொழில் புரியக்கூடிய இடங்களில் ஒரு அந்நிய ஆடவருடன் தனித்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், படிக்கக்கூடிய நேரத்தில் அந்நிய ஆடவர்களுடன் இரண்டரை கடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எமது சமூகத்திலே உருவாகிக் கொண்டிருக்கும் என்றால், இஸ்லாம் இதை எப்படி அனுமதிக்கும் என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் இதனுடைய பாரதூரத்தை நாம் விளங்கிக் கொள்வது எமது காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு பக்குவமாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஃபித்னாக்கள் குறைந்த அந்த காலத்திலும் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். மஸ்ஜிதை கட்டக்கூடிய நேரத்திலும் பாபு துஹூல் லின்னிசா, பெண்களுக்காக நுழைவதற்காக வேண்டி பெண்கள் நுழைவதற்காக தனியான வாயில் தரவுகளை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் போன்ற சஹாபாக்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் நுழையக்கூடிய நுழைவாயலில் சென்றாலும் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக, அதற்காக தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக ஆண் பெண் இரண்டர கலக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளை எவ்வளவு பாரதூரமாக அன்றைய காலத்திலே விளங்கியிருக்கிறார்கள். இதனாடிதான் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய நேரத்தில், புனிதமான காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய நேரத்தில் கூட ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தூஃபி மின் வரா இன்னாஸ், ஏ ஆயிஷா, நீங்கள் தவாஃபை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்கள் மனிதர்களை விட்டும் தூரமாக நீங்கள் வாகனத்திலே அமர்ந்தவர்களாக உங்களுடைய தவாஃபை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய நேரத்தில் பாவத்தினுடைய சிந்தனை கூட உருவாகாதே அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்கு முன்னால் மேலான இந்த தவாஃபுடைய அமலில் கூட இரண்டர கலக்கக்கூடாது. இதனாலேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் யாராவது ஆண்கள் பெண்கள் இரண்டர தவாஃப் செய்வார்கள் என்றால் அப்படியான ஆண்களை அழைத்து அவர்களுக்கு தனியாக சாட்டையின் மூலமாக அடித்து அவர்களை விரட்டக்கூடியவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இதை செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இதனால்தான் ஏராளமான உலமாக்கள், பெரும்பெரும் உலமாக்கள், அல்லாமா இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முகனி என்ற கிரந்தத்தில் எழுதுகிறார்கள், பெண்கள் இரவு நேரங்களில் ஆண்கள் இல்லாத நேரங்களில் தவாவை செய்வதுதான் சிறந்தது என்ற கருத்தையும் எழுதியிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் ஆண் பெண் இரண்டர கலக்கக்கூடாது என்ற விடயத்தில் எவ்வளவு உன்னிப்பாக, எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு துலாம்பரமாக, எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் ஆண்கள் பெண்களுக்காக நபி அவர்கள் பயான் செய்வது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் பெண்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுக்காக தனியாக எங்களுக்கு நசீஹத்துகளை பயான்களை செய்வதற்காக ஒரு நாளை ஒதுக்கி தருமாறு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்காக தனியாக ஒரு நாளை ஒதுக்கினார் என்பதாக சஹீஹுல் புகாரியில் பதிவாக இருக்கிறது. அல்லாமா நவீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் ஏன் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்காக நபியவர்களுடைய அந்த உபதேசத்துடைய நேரத்தில் கூட ஆண் பெண் என்ற இரண்டு கலப்புகள் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்காக தனிமையில் அவர்களுக்காக பயானை செய்யக்கூடிய நிலையை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால், மேலான கிரவான்களே, அன்பான சகோதரர்களே, நான் நீங்களும் அழகாக நாம் ஒரு நுணுக்கமான முறையில் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சர்வ சாதாரணமான முறையில் பிஞ்சு உள்ளங்களில் இருந்து ஆண் பண் கன்ற கலப்பு இந்த நிலையை யூத கிறிஸ்தவர்கள் கலவன் பாடசாலையின் மூலமாக, நான் நினைக்கிறேன் 1971 முதலாவதாக ஒரு யூத மனிதனுடைய சிந்தனையின் மூலமாக ஐரோப்பா நாடுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த முறை இன்று எமது நாடிலும் பரவலாக ஆண் பெண் என்ற ஆண் பெண் என்ற கலவன் பாடசாலை அது மொண்டசூரியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே அந்த ஆணுடைய உள்ளத்திலும் அந்த பெண்ணுடைய உள்ளத்திலும் அந்த வெட்கம் என்று அந்த ஆணை கண்டால் பெண் அதாவது ஒழிக்கக்கூடிய அதாவது அந்த ஹயா அந்த மரியாதை போக்கக்கூடிய நிலையை சிறிய பராயத்திலிருந்து அந்த சிறிய உள்ளத்திலிருந்து அதை நீக்க வேண்டும் என்று ஆழமான சிந்தனையுடன் அந்த யூதர்கள் ஆரம்பித்து அந்த கலவன் பாடசாலைகளில் இன்று யூத கிறிஸ்தவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஏராளமான இடங்களில் இன்று எமது இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சரளமான முறையில் வேண்டிய இடங்களில் தனிமையில் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, தனிமையில் சென்று தனது தொழிலை செய்யக்கூடியவர்களாக, தனிமையில் படிப்பதற்காக செல்லக்கூடிய நடைபாடுகள் இன்று சமூகத்தில் அது ஒரு சாதாரணமான ஒரு முறையாக இன்று அதை கண்டும் காணாதவர்களாக எமது இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் பெண்களை படிப்பதையோ ஒரு போதும் தடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியாவுடைய கோட்பாடுகளை உள்ளடக்கியவர்களாக, அதை மதித்தவர்களாக நாம் அதை வழிவகுத்துக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இதனால்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் ஆண் பெண் என்ற கலப்பு உண்டாக கூடாது, இய்யாகும் அத்துஹூல் அலன் நிசா, நீங்கள் பெண்களிடம் நுழைவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் ஏராளமாக எமது வீடுகளில் சர்வசாதாரணமாக நிக்காஹுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் நிக்காக முடிக்கிறார் என்றால் அவர்களுடைய நண்பர்களுக்கு முன்னால் சரளமான முறையில் அந்த பெண் அந்த மணமகளாக இருக்கக்கூடியவள் அவள் வந்து கதைக்க வேண்டும், அவள் பழக வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு உபசாரங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய சகாக்கள் நண்பர்கள் புதுமண தம்பதிகள் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை அவரிடத்திலும் விவரித்து காட்ட வேண்டும் என்று உணர்வுள்ளவர்களாக எமது இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இன்று அதை ஒரு நாகரிகமாக கொள்ளக்கூடியவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இஸ்லாம் தடுத்து ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்கு செல்லுகிறான், அந்த வீட்டிலே அல் மர்அ அல் ஹசனா, ஒரு அழகான பெண்மணி இருக்கிறாள் என்றால் இவருடைய நண்பர்களும் இருக்கிறார்கள், இவருக்கு தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த பெண் தனிமையில் வரக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் அவளை நோட்டமிடக்கூடியவனாக, எப்பொழுதோ இவர்கள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பராமுகமற்றவர்களாக அதை கவனிக்காதவர்களாக இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் அந்த பெண்ணை உச்சரிப்பாக நோட்டமிடக்கூடிய நிலையில் மனிதனுடைய கண் அவனுக்கு மோசடி செய்து கொண்டிருக்கும். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா யஅலமு கைனதுல் அயுனி வமா துஃபி சுதூர், கண்களுடைய மோசடிகளையும் உள்ளத்தில் மறைத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இந்த விளக்கத்தை எழுதுகிறார்கள், இந்த தெளிவுரை எழுதுகிறார்கள். ஒரு வீட்டுக்கு செல்லக்கூடிய மனிதன் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பொறுப்புதாரிகள் பராமுகமற்றவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அங்கே வந்து அந்நிய ஆடவன் அங்கு இருக்கக்கூடிய பெண்ணை அந்த இளம் வாலிப பெண்ணை நோட்டமிடக்கூடியவனாக, அது இறுதியில் அங்கே சினாவுக்கு அதை வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எச்சரிக்கையை இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சமகாலத்தில் ஒன்றல்ல ஏராளமான நிகழ்வுகள். எமது இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனையோ நிக்காக முடித்த பெண்கள் கூட வீட்டுக்கு வரக்கூடியவர்கள், வீட்டுக்கு வியாபார சிந்தனையிடம் வரக்கூடியவர்கள், ரோட்டிலே தெருவிலே பஜாரிலே விற்பனைக்காக வேண்டி வரக்கூடியவர்களிடம் எமது இஸ்லாமிய பெண்கள் திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடன் இஸ்லாம் தடுத்த முறையில் ஜினாவிலே ஈடுபடக்கூடிய நிலைப்பாடு மாத்திரமல்ல, ஊரை விட்டு தனது கணவனை விட்டு தனது குழந்தைகளை மறந்தவர்களாக அவர்கள் ஜினாவை புரியக்கூடிய இந்த ஊரை விட்டு வெளியேறி மற்ற இடங்களில் சென்று ஹராமான முறையில் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் ஏராளமாக எமது காதுகளுக்கும் எமது கண்களுக்கும் இன்று தென்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது என்றால், இஸ்லாம் சொன்ன அந்த கோட்பாடுகளை மதிக்காதவர்களாக, அதை சிந்தனைக்கு எடுத்துக்காதவர்களாக, அதை நெறிப்படுத்தாத விளைவின் காரணமாக இப்படியான பாரிய விளைவுகள் எமது சமூகத்திலே நாளொரு மேனியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியினுடைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் பாறையோரத்தில் அங்கே இரண்டர கலக்கக்கூடிய நிலைப்பாடு வந்தால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, ஒரு நாள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பெண்கள் அந்த பாறையினுடைய நடுவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் இரண்டர கலக்கக்கூடிய நிலைப்பாடு வருகிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணிகளை பார்த்து சொல்கிறார்கள், வலைசல குன் அன் தஹ்குக்ன தரீக், உங்களுக்கு ஒரு போதும் இந்த பாறையிலே நடுவிலே செல்வதற்கு இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி தரவில்லை. அலை குன்னபி ஹாஃபாத்தி தரீக், அலை குன்னபி ஹாஃபாத்தி தரீக், பாறையினுடைய ஓரத்தில் செல்லுங்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பெண்களை பாதையினுடைய ஓரத்திலே செல்லுமாறு நபி அவர்கள் ஏவுகிறார்கள். நபியினுடைய இந்த கூற்றை கேட்டு அங்கே சமூகம் அளித்திருந்த அந்த பெண்களில் ஒரு பெண்மணி, ஒரு வாலிபு பெண்மணி, எந்த அளவுக்கு அவள் பாதையினுடைய ஓரத்தில் ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அணிந்திருந்த ஆடை சுவரோடு இரண்டர ஒட்டி அது இழுபடக்கூடிய அளவுக்கு மிக ஓரமாக மிக சுவரோடு ஒட்டியவர்களாக அங்கே சொல்லக்கூடிய நிலை காணப்பட்டது என்பதாக ஹரிசிலே வந்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, இன்று எமது பெண்கள் எவ்வளவு மனங்களை பூசிக்கொண்டு எவ்வளவு அவர்களை அலங்கரித்துக் கொண்டு பாதையோரமாக மற்ற அந்நிய ஆடவர்களுடைய பார்வை தன் பக்கம் விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கவர்ச்சிகளை தன்னுடைய அலங்காரங்களை பசந்தாக ரோட்டிலே பஜாரிலே தெருவிலே செல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இன்று உருவாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இதற்கு அடிப்படை என்னென்ற விடயத்தையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான இந்த சூழல்களை விட்டும் நாம் எமது பெண்கள் சமூகத்தை பாதுகாப்பது, அவர்களை இஸ்லாமிய நெறியின் பிரகாரம் கட்டி எழுப்புவதை ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பாரிய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹரீஸ்ரே வருகிறது, என்று ஒரு பெண்மணியாவது அவள் வீட்டிலிருந்து அவள் ஒரு தன்னை அலங்கரித்தவளாக அவள் மனத்தை பூசியவளாக ஒரு கவுந்தருக்கு முன்னால் அந்த பாறையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு முன்னால் அவள் சென்று கொண்டிருக்கிறார். இவள் பூசி இருக்கக்கூடிய அந்த மனத்தை அந்த பாறையோரத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஆடவர்கள் அதை மணக்கிறார்கள், அதை உணர்கிறார்கள் என்றால் பகிய ஜானியா, அவள் விபச்சாரியாக இருக்கிறாள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அளவுக்கு இதனுடைய விவரத்தை சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஒரு பெண் பூசிய மனம் அந்நிய ஆடவர்கள் அதை நுகர்கிறார்கள், அதை அவர்களுடைய மூக்குக்கு எட்டுகிறது என்றால் அவள் ஜினா செய்த அந்த குற்றம் அந்த பாவத்துக்கு அவள் உள்ளாக்கப்படுகிறாள் என்றால், மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அந்நிய ஆடவர்களுக்காக தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையின் மூலமாக மற்றவர்களை தன்னுடைய அலங்காரத்தின் பக்கம் தனது அழகின் பக்கம் அவர்களுக்கு கவர்ச்சி காட்டக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நிலையர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார்கள், பின்னாலே எனது உம்மத்தில் தோண்ட போகிறார்கள் இரண்டு கூட்டம், சின்ஃபானி மின் நகலினார், நரக நெருப்பிலே நுழையக்கூடிய இரண்டு கூட்டம். அதில் ஒன்றுதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிசாவுன் காசியாதுன் ஆரியாதுன், சில பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஒன்று, அவர்கள் ஆடையை நெருக்கமாக தனது உடல் கட்டமைப்புகளை அந்நிய ஆடவர்களுக்கு அதை வர்ணித்து காட்டக்கூடிய அடிப்படையில் அவருடைய ஆடைகளை நெருக்கமாக அணிந்திருப்பார்கள், அல்லது அரை குறையாக அணிந்திருப்பார்கள், அல்லது மிருதுவான ஆடைகளை தனது அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் விளங்கி அந்நிய ஆடவர்கள் தன் பக்கம் கவர்ச்சி கொள்ள வேண்டும் என்பதற்காக மெல்லிய நூட்களின் மூலமாக நெய்யப்பட்ட ஆடைகளை அந்த பெண்கள் அணிந்திருப்பார்கள். மா இலாத்தும் முமீலாத்தும், மற்ற அந்நிய ஆடவர்களை தன் பக்கம் கவர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அணிந்து சொல்லக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, காஸ்னிமத்தில் புக்தில் மா இலா, அவருடைய கொண்டைகள் அவருடைய தலைகள் ஒரு கொழுத்த ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று அங்கும் இங்கும் அது அசையக்கூடியதாக இருக்கும். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இப்படியான பெண் சமூகத்தை பற்றி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் லம் யுத்ஹுல்னல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் உணரமாட்டார்கள், அவர்களுக்கு நுகரக்கூடிய அந்த நட்பாக்கியம் கிடைக்க மாட்டார் என்று எச்சரிக்கையை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரைவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்றால், மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமை பெற்றிருக்கின்றோம். எனவே எமது பெண்களை இஸ்லாம் கூறக்கூடிய இஸ்லாமிய சரியாவினுடைய கோட்பாட்டுக்குட்பட்டவர்களாக அவர்களை பராமரிப்பதை, அவர்களை நெறிப்படுத்துவது எமது பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹரீஸிலே வருகிறது, ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கிறாள், அவளுடைய கற்பையும் அவளுடைய மானத்தையும் அவள் மானசிங்கமாக அவள் வெக்கிச்சவளாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிக நெருக்கமான பெண் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அலங்காரத்தை, தனது அழகை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டாமல் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களை இந்த அளவுக்கு சிலாகித்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து கூறியிருக்கிறார்கள் என்றால், மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, அருமை சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுடைய வரலாறுகள் மிக அழகாக எங்களுக்கு சான்றாக படிப்பினையாக அமைந்திருக்கிறது. எவ்வளவு பேணுதலை, எவ்வளவு பக்குவத்தை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். மேலான கனவான்களே, சௌதா பின்து ஜமா என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மூத்த ஒரு மூதாட்டியாக வயது முதிர்ந்தவர்களாக இருந்தவர்கள் பின்னாலே கேட்கப்படுகிறது. இவர்களை சந்தித்து கேட்கிறார்கள், பெண்கள் கேட்கிறார்கள், அலா தஹுஜ்ஜீன் அலா தஅ்தமிரீன், நீங்க ஹஜ்ஜினுடைய அமலை மேற்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் உம்ராவுடைய அமலை மேற்கொள்ள மாட்டீர்களா? உம்ராவுக்கு செல்ல மாட்டீர்களா? ஹஜ்ஜினுடைய அமலுக்காக செல்ல மாட்டீர்களா என்று இந்த சௌதா நாயகிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இதனை பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா பெண்கள் சமூகத்தை பார்த்து குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் வகர்ன ஃபீ புயூதிகுன், நீங்கள் வீட்டிலே இருங்கள், வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, அய்யாமுல் ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் அவருடைய பகட்டுகளை அவருடைய அழகுகளை அலங்கரித்து மற்ற அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் அவர்கள் சென்றதை போன்று நீங்கள் வெளியாக செல்ல வேண்டாம் என்று குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய நேரத்தில் நான் எவ்வாறு செல்ல முடியும்? அல்ஹம்துலில்லாஹ் ஹஜஸ்து வஅதமர்து, நான் ஹஜ்ஜினுடைய அமலையும் மேற்கொண்டு விட்டேன், உம்ராவுடைய அமலையும் முடித்து விட்டேன், எனக்கு இதுக்கு பின்னால் எந்த ஒரு அமலும் கடமை இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் வீட்டினுடைய வாயில் கதவை கூட தாண்ட மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அவருடைய மௌத்து வரைக்கும் சௌதா பின்து ஜமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டினுடைய வாசல் கதவையும் இருக்கவில்லை. அவருடைய உடம்பு மௌத்துக்கு பின்னால்தான் அந்த வீட்டினுடைய வாயில் கதவின் மூலமாக அவருடைய ஜனாசாவைத்தான் எடுத்து சென்றதாக ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சுட்டி காட்டுகிறார் என்றால், மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு பேணுதல், எந்த அளவுக்கு பக்குவத்தை எமது இஸ்லாமிய ஆரம்ப கால பெண்கள் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு கடைபிடித்து எவ்வளவு ஒழுக்க நெறிகளை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஏராளமான நிகழ்வுகள் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பேணுதல், எவ்வளவு பக்குவத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். இவருடைய சக்ராத்துடைய நேரம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், பாத்திமா, நீங்க கடைசி நேரமாக இருக்கிறது, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவக்கூடிய நேரத்தில் ஹஜர் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் அழுகிறேன் என்றால், இவ்வளவு காலமாக எனது உடம்பினுடைய கட்டமைப்பை, உடலுடைய பருமனை எந்த அந்நிய ஆடவர்களும் கண்டது கிடையாது, எனக்கு கவலையாக இருக்கிறது. என்னுடைய மௌத்துக்கு பின்னால், ஏனென்றால் அரபிய பண்டைய காலத்தில் நபியினுடைய காலத்தில் பொதுவாக யாராவது வஃபாத்தாகிவிட்டால் அந்த உடலை பொதுவாக ஒரு தட்டிலே அங்கே எடுத்து செல்லுவார்கள். இந்த நேரத்தில் அந்த தட்டிலே எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் உடம்பினுடைய சைஸை, உடம்பினுடைய பருமனை இத்தனைதான் என்று அந்நிய ஆடவர்களால் யூகித்துக் கொள்ள முடியும். இது எனக்கு கவலையாக இருக்கிறது என்று விடயத்தின் மூலமாக ஹலர் ஃபாத்திமாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபஷாவுக்கு சென்றவர்கள் சொன்னார்கள், ஹபஷாவுடைய நாட்டில் அங்கே ஜனாசா இப்போது தற்பொழுது எமது நாடுகளிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு பெட்டியை போன்று அதை செய்து இலை குறைகளின் மூலமாக அதை செய்து காட்டுகிறார்கள். ஃபாத்திமா, நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் உங்களுடைய உடம்பினுடைய சைஸை அந்நிய ஆடவர்கள் பார்க்காமல் அதை நாலா பக்கமாக மறைத்து நாம் எடுத்து செல்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் பலர் ஹலத் ஃபாத்திமா ரலி அல்லாஹு தாலா அவர்கள் ஹலத் அஸ்மா ரலி அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், சத்தரக்கில்லா கமா சத்தர்த்தனி சத்தரக்கில்லா, அல்லாஹ் உலகத்திலே எனது உடம்பினுடைய பருமனை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டாமல் மறைப்பதற்கு நீங்கள் உதவி செய்ததை போன்று அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களோட பாவங்களை மன்னித்து விடுவானாக என்று ஆனந்த கண்ணீர் மூலமாக அவர்கள் துவா செய்யக்கூடிய செய்தியை அல்லாமா ரஹ்மி அவர்கள் சேர்வாலாம் நபலா என்ற கிரந்தத்திலே பதிவாக்கிறார்கள் என்றால், மேலான கரவான்களே, அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது பெண்கள் சமூகத்தினர்களை எவ்வாறு ஒழுக்க நெறியில் கட்டியெழுத்த வேண்டும், எமது அந்நிய ஆடவர்களுடன் பெண்கள் எந்தளவுக்கு தொடர்புள்ளவர்களாக மாறுகிறார்கள், வெக்கமில்லாமல் கூச்சமில்லாமல் நாணமில்லாமல் வெளியிலே இறங்கி இன்று நடமாடக்கூடிய சுதந்திரர்களாக அங்குமிங்கும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நிலடியார்களே, இந்த நிலை உருவாகிவிடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான வேதனைகளும் பயங்கரமான அதாபுகளும் எம்மை வந்தடையும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இந்த நிலைதான் ஸ்பெயினுடைய நாட்டிலும் யூத கிறிஸ்தவர்கள் ஆண்கள் பெண்கள் சரளமாக நடமாடக்கூடிய இந்த நிலையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இதனுடைய பின்னணிதான் அங்கே அந்த ஸ்பெயினுடைய பல வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி செய்த 800 வரைக்கும் அங்கே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்த அந்த நாட்டில் இஸ்லாம் எவ்வாறு வெளியேற்றப்பட்டது, எவ்வளவு அவல நிலையை எவ்வளவு சித்திரவதையை இஸ்லாமியர்கள் அனுபவித்தார்கள் என்ற விடயம் இன்றும் எமது உள்ளங்களை பூரிப்படையக்கூடிய பயங்கரமான அதாபுகளும் வேதனைகளும் சித்திரவதைகளும் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அங்கே அடிப்படை காரணம் என்று ஜினாவுக்கும் விபச்சாரத்துக்கும் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் ஆண்கள் பெண்களை சரளமாக ஈடுபடக்கூடிய இந்த நிலையை யூத கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தினார்கள். அல்லாஹுடைய நெல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் அந்த ஜாமியல் குர்துபாவுடைய அந்த மஸ்ஜிதும் அந்த குர்துபாவுடைய நிலை எவ்வாறு ஆனது. 300-350 வருடங்களாக உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அழகான முறையில் கட்டி எழுப்பிய அந்த மஸ்ஜிதுல் குர்துபாவுடைய நிலை எந்த நிலையில் ஆக்கப்பட்டது. 24 மணி நேரமும் குர்ஆனை சுமந்தவர்கள் அந்த மஸ்ஜிதுல் குர்துபாவுக்குள் இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்து அழகான காட்சிகள் இல்லாமல் போன அந்த நிகழ்வுகள், எவ்வளவு அழகான கட்டட அமைப்பு இன்று முழு உலகத்திலும் ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய அந்த ஜாமியுல் குர்துபா இன்று கிறிஸ்தவ தேவாலயம் என்பதாக ஜாமியுல் காத்திராதியா என்ற பெயரை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். அது இன்று ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறிவிட்டது. ஒவ்வொரு சிட்டிகளிலும் ஒவ்வொரு பஜார்களிலும் 600-க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் காணப்பட்டது. மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, ஆனால் இறுதியில் ஜினா அங்கே கட்டவிழ்க்கப்பட்டது. ஆண்கள் பெண்கள் சரளமாக இரண்டர கலந்து பாவங்களில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஒரே ஆட்சியாளர் ஒரே நாட்டின் கீழ் ஆட்சி புரிந்து ஆட்சியாளர்களுக்கிடையில் குளறுபடிகள் ஏற்பட்டு 15 குட்டி நாடுகளாக அங்கே வேற்றுமை அங்கே உருவாகிறது, அங்கே ஒற்றுமை சீர்குலைகிறது. அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இந்த நேரத்தில் தான் சுலைமான் மஹதி, சுலைமான் என்று சொல்லக்கூடியவருக்கும் மஹதி என்று சொல்லக்கூடிய இரண்டு இஸ்லாமிய தலைவர்களுக்கிடையில் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது. இதை சந்தர்ப்பமாக கருதிய யூத கிறிஸ்தவருடைய தலைவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்பெயினுடைய நாட்டை எமது ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற சதி திட்டத்தை அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதை நிறுவுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய திட்டங்களை முன்வைத்து செயற்படுகிறார்கள். இஸ்லாமியர்களிடத்திலே அந்நிய கலாச்சாரத்தின் மூலமாக அவருடைய நிலைகள் மாற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இறுதியில் இஸ்லாம் அந்த இடத்திலிருந்து அந்த நாட்டிலிருந்து தூரமாக்கப்பட்ட நிகழ்வுகள், இஸ்லாமிய வாலிபர்கள் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நெருப்பின் மூலமாக சூடு காட்டப்பட்ட நிகழ்வுகள், பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வாலிபர்களாக இருந்து அந்த தென்மணிகளை பிடித்து அவருடைய மார்பகங்களை களைவதற்காக இரும்பு சீட்டின் மூலமாக வார்ந்தெடுத்த நிகழ்வுகள், யார் விருத்தாப்பியம் செய்து சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மடியிலே அங்கும் இங்கு மோடக்கூடிய அந்த சிறார்களை கண்டவுடனே அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்ட வரலாறுகள், ஜும்மாவுடைய தினத்தில் எந்த இஸ்லாமியர்களுக்கும் ஜும்மாவுடைய தினத்தில் மஸ்ஜிதுக்கு சென்று தொழ முடியாது, அவர்களுடைய தேவாலயத்துக்கு சென்று கிறிஸ்தவ ஆடை அணிந்து செல்ல வேண்டும் என்று நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய சட்டம் பிறப்பிக்கப்பட்ட வரலாறுகளும் எங்களுக்கு பூரிப்படையக்கூடியதாக தீதி ஏற்படுத்தக்கூடிய நிலை எங்களுக்கு இன்னும் கண்களால கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், வேளாண் கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இவ்வளவு கேவலமான நிலை இதன் மூலமாக ஏற்பட்டது. இஸ்லாமியரிடத்தில் மாற்று மதத்தவருடைய கலாச்சாரம் மேலோங்கியதன் காரணமாக இஸ்லாமத்தினுடைய வாழ்க்கை தூரமாக்கப்பட்ட விளைவின் காரணமாக அந்த நாட்டிலிருந்து இஸ்லாமியர்கள் 800 வருடமாக ஆட்சி புரிந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு வரைக்கும் ஒரு மஸ்ஜித் இருக்கல்ல, தொழுவதற்கு ஒரு மஸ்ஜித் இருக்கல்ல, தற்பொழுதுதான் மஸ்ஜித் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு கவலைக்கான ஒவ்வொரு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலையர்களே, எனவே இந்த நிலைகள் எமது நாட்டிலும் எமது ஊர்களிலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மிக விழிப்புணர்வோடு இஸ்லாமிய ஆசாரிகளை அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இரவு நேரங்களில் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் வாலிப பெண்களும் எதில் ஈடுபடுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்களா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்களா, கண்ணீர் வடிக்கிறார்களா, தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் சாலாயப்படுகிறார்களா, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்களா என்ற நிலையை அறிந்து நல்ல இஸ்லாமிய சூழலை உருவாக்கக்கூடிய நல்லவர்களாக எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்லவர்களாக இஸ்லாமிய ஆசாரிகளை அடிச்சுவடுகளை ஆசையோடு ஆர்வத்தோடு பின்பற்றக்கூடிய மனிதர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எமது பெண்களை பக்குவமுடையவர்களாக, சாலிஹா சாலிஹாத்துகளாக, நல்லவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்களாக, சஹாபி பெண்மணிகளுடைய தன்மை உள்ளவர்களாக, குணம் உள்ளவர்களாக எமது பெண்கள் சமூகத்தை யா அல்லாஹ் நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ், ஆண்கள் பெண்கள் என்று இந்த கலவனை விட்டும் இந்த கலப்பை விட்டும் எமது இஸ்லாமிய சமூகத்தில் அந்த நிலையை தூரமாக ஆக்கியதுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கிடையில் ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, புரிந்துணர்வை, ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடிய நல்ல நிலைப்பாட்டை, ஊருடைய ஒற்றுமையை நீ வளப்படுத்துவாயாக. எங்களுக்கிடையில் சிநேகிதத்தை ஏற்படுத்தியவாயாக. பெற்றோர்களுக்கு வழிபடக்கூடிய குழந்தைகளாக எங்களை நீ ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், எமது இஸ்லாமிய தனவந்தர்களுடைய சொத்துக்களில் நீ பரக்கத்தை ஏற்படுத்தியல்வாயாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புராதான சின்னங்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழித்தொழிப்பதற்காக மாற்று மதத்தவர்கள் எந்தெந்த சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதை தவிடுபடியாக ஆக்கியல்வாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا السلام عليكم ورحمه الله وبركاته இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். والسلام قلبي تساوره الهموم كوجعان.